சப்போர்ட்டர் கிலோ பத்து கிலோ பத்து கிலோ பத்து ஒரு கிலோ பத்து ஒரு கிலோ பத்து ஒரு கிலோ பத்து வாங்க வாங்க பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் வாங்க வாங்க பாய் பாய் பாய் பாய் பாய் வாங்க எந்த பாய் வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க பாய பாய பாய பாய பாய சப்போர்ட்டர் கிலோ பத்து கிலோ பத்து வாங்க வாங்க பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க பாய் பாய் பாய் பாய் வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க மாமா உன்னை விக்க போறாங்க கொண்டு போய் யார யார கேளோட வித்தறே சே போறாங்க வாங்க வாங்க வாங்க பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் வா சார் 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா பையில 10 ரூபா பையில 10 ரூபாக்கு சார்ஜ் பண்ணியா பத்துரா பத்துரா பத்துரா பத்துரா பத்துரா பத்துரா சொல்லு பக்கத்துல சொல்லு ஹலோ ஹலோ போக்கிரியில இருந்து மாம்பழமா மாம்பழம் போக்கிரில இருந்து மாம்பழமா மாம்பழம் மை நேம் இஸ் சந்தோஷ் குமார் மை நேம் இஸ் சந்தோஷ் குமார் மை நேம் இஸ் ஜெய கணேஷ் தாங்க நான் கேக்கலாம் சிவாஜில இருந்து சிவால இருந்து என்ன பாட்டு வல்லேவக்கா வல்லேங்கக்கா ஆமா வாங்க சார், வாங்க வாங்க, முனபத்தே முனபத்தே முனபத்தே சார், வாங்க வாங்க வாங்க வாங்க, முனபத்தே முனபத்தே வாங்க ஐயா, வாங்க வாங்க வாங்க, முனபத்தே முனபத்தே முனபத்தே முனபத்தே. பதினாலு பதினாலு பன்னெண்டு பத்திரம் பத்திரம் ஒரு கிலோ தான் போட்டேன், ஏமா தொந்தரவு ஒரு கிலோ தான் போட்டது. நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? அங்கதான் இருக்கீங்களா? என்ன இந்தியன் போர்ஸ் இந்தியன் டீம் நம்பர் ஒன் டீம் இந்தியன் உலக டீம் டீம் இந்தியன் சூப்பர் டீம். வாங்க வாங்க, பத்து மாம்பழம் பத்து, பத்து மாம்பழம் பத்து. அவர் பேசுற வாசியில உனக்கு சொன்னா புரிஞ்சுக்குமா? ஏன்டா சும்மா வரும் போட்டுக்கிட்டு என்ன சொல்றது? எங்க வந்து போறாரா? வாங்க அம்பம்பேஸ் பிளாட்ஸ்ல வாங்க. ஐம்பது வயசு ஐம்பது வயசு மாமா ஏய் கோய வாட ஐம்பது வயசு பிளாச்சில் வாங்க ஐம்பது வயசா வாங்க வாங்க ஐம்பது வயசு பத்து ரூபாய்க்கு ஏழு ஐம்பது வயசு ஒரு கப்பு காலையில் வர்றேன்